யார் பெற்ற மகனோ, நீ யார் பெற்ற மகனோ, இந்த ஊர் கும்பிடும் குலசாமி இவன். ஊர் செய்ததவமோ, இந்த ஊர் செய்ததவமோ, மண்ணை காப்பாற்றிடும் இவனாதி சிவன். அடிவேர் தந்த வேர்வைக்கு ஈடில்லையே, இந்த ஊர் பூக்கும் நேரத்தில் நீ இல்லையே. யாரோ யாரோ நீ யாரோ, இன்பம் தந்த கண்ணீரோ. யாரோ யாரோ நீ யாரோ, இன்பம் தந்த கண்ணீரோ. யார் பெற்ற மகனோ, நீ யார் பெற்ற மகனோ, இந்த ஊர் கும்பிடும் குலசாமி இவன். அது வரமே நினைத்தால், உனை நினைத்தால் கண்ணில் கண்ணீர் மழை வருமே. யாரோ யாரோ நீ யாரோ, இன்பம் தந்த கண்ணீரோ. யாரோ யாரோ நீ யாரோ, இன்பம் தந்த கண்ணீரோ. யார் பெற்ற மகனோ, நீ யார் பெற்ற மகனோ, இந்த ஊர் கும்பிடும் குலசாமி இவன். அடிவேர் தந்த வேர்வைக்கு